சொல்லாமல் காதல் தாக்குதே, என் கண்கள் உன்னை தேடுதே, கண்ணாடி போல கீறுதே, என் நாவல் எல்லை மீறுதே. நீ பகல் கனவா என்னை கொள்ளும் நினைவா, நான் குழம்புகிறேன் ஒரு பட படப்பில், கொஞ்சம் துடி துடிப்பில் கொஞ்சம் நொறுங்குகிறேன், அடிசு தருகிறேன் ஒரு அலை போலவே. உன் சுவாச காற்று என்னை தீ